அதில் முத்தத்தா ஒரு வெண்பாவை நான் செய்தேன் கண்ணே. இதழச்சில் நீரெனும் தீர்த்தத்தா அதில் திருத்தங்கள் நீ செய்தாய் கண்ணே.

ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? பாடாரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து பாடாரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து பார்க்காமல் பார்ப்பாள் வேலை. குழந்தைகள் தான் அவள் கழுத்துக்கு மாலை. மெழுகாக உருகி தருவாளே ஒளியை. குழந்தைகள் சிரிப்பில் மறப்பாளே வலியை. நடமாடும் கோயில் நீதானே. நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா? கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா? ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்து கீடாகுமா? நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஒரு ஜென்மம் போதாதம்மா? நடமாடும் கோயில் நீதானே. தெய்வத்துக்கே மாறு வேஷமா, மகராணிக்கிங்கே ஏழு வேஷமா, ஏன் தெய்வத்துக்கே மாறு வேஷமா, மகராணிக்கிங்கே ஏழு வேஷமா? சுமந்த புள்ள பத்து மாசந்தான், அடி பெத்த பின்னும் வாரமாச்சும்மா. ஆராரோ சொன்ன தாயாரோ கடனாயாரோ ஆன கோளாரோ? ஆராரோ சொன்ன தாயாரோ கடனாயாரோ ஆன கோளாரோ? Oh, என்ன விதி என்ன விதிடா, என் விதிய சொல்ல ஒரு வழி இல்லையா? அட என்ன சொல்ல என்ன சொல்லடா, சொந்தம் சொல்ல ஒரு கதி இல்லையா? செத்து போழச்சி நம்ம பெத்து எடுப்பா, அட ரத்தம் முறிச்சி நித்தம் பால கொடுப்பா. பெத்து எடுப்பா, அட ரத்தம் முறிச்சி நித்தம் பால கொடுப்பா. அவ வாழும் போது தள்ளி வைப்போம், செத்த பின்னே கொள்ளி வைப்போம். புள்ளையாக பெத்ததுக்கு என்ன பாவம் செஞ்சு புட்டாடா, அவ என்ன பாவம் செஞ்சு புட்டாடா? என் தெய்வத்துக்கே மாறு வேஷமா, மகாராணிக்கு இங்கே ஏழ வேஷமா? பாசத்துக்கு பள்ளிக்கூடமா, அட பாடம் கத்து பாசம் வருமா? கல்லுக்குள்ளே சாமி வருண்டா, இங்கே சாமி பெத்தா கல்லும் வருண்டா? அல்லும் பகலும் நம்ம அள்ளி வாழப்பா, தூக்கம் முழிச்சு நித்தம் தூக்கம் கொடுப்பா. அல்லும் பகலும் நம்ம அள்ளி வாழப்பா, தூக்கம் முழிச்சு நித்தம் தூக்கம் கொடுப்பா. அவ உசுர கொஞ்சம் கிள்ளி வச்சு புள்ள இன்னும் பெத்து வச்சு, பத்து மாசம் காத்ததுக்கு பட்டி நீதா லாபமாச்சுடா, பட்டி நீதா லாபமாச்சுடா. என் தெய்வதைக்கே மாறு வேஷமா, சின்ன ராணிக்கு இங்கே ஏழ வேஷமா? அண்ணமோர அப்பன் ஸ்தானந்தான், அடி என்னமோர இப்ப நானும் தான். ஆராரோ ஆறி ஆராரோ, அடி நீ யாரோ இப்ப நான் யாரோ? ஆராரோ ஆறி ஆராரோ, அடி நீ யாரோ? என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அண்ணாலிலே. Thank you. Yeah! ஈரப்பட்டினி போட்டு என் உயிர வளர்த்தவளே, தன்னந்தனியாயிருந்து என்ன கர சேர்த்தவளே, நோயாலே நான் படுத்தா நோம்பிருக்கும் ஆத்தா, தீ மூண்டு தீர்ந்திடுமானம் கணக்கு ஆத்தா, பெத்தவள தள்ளி வச்ச பாவத்துக்கே பக்கம் வந்து கொள்ளி வைக்க கூடலியே, என்ன ஆற்றிடவும் தேற்றிடவும் அன்னை போல யாரு, என் தாயன் கோயில காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே, என் வாயும் வயிறையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே, என்ன தொட்டாலும் பார்த்தாலும் தோஷமடி கிளியே, எனக்கேழு ஜென்மத்திலும் மோட்சமில்லை கிளியே, என்ன தொட்டாலும் பார்த்தாலும் தோஷமடி கிளியே, எனக்கேழு ஜென்மத்திலும் மோட்சமில்லை கிளியே. என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. சிவகாமி கருமாரி மகமாய் திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா, அன்னைக்கு அன்றாடம் அபிஷேக அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா, பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே, அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நானுந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே, அதை நீயே தருவாயே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா, விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா, ஈரைந்து மாதங்கள் கரு பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. ஈரேழு ஜன்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. காத்தடிச்சானோகு முன்னு பொத்தி பொத்தி வளத்தீக, கருப்பசாமி கண்ண குத்து முன்னு சோறுட்டி வளத்தீக. ஊரு கண்ணு பட்டுரு முன்னு சுத்தி சுத்தி போட்டீக, கையாலாகாத பிள்ளைய பெத்து கண்ணீரை வெட்டீக. அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க எம் புள்ளையா பிறக்கணும், உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க எம் புள்ளையா பிறக்கணும், உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். பிறந்த செய்தியத்தான் ஊரை கூட்டி சொன்னீக, காது குத்துனா வலிக்கு முன்னு கண்ணை ரெண்ட மூடு நீக. கறி குழம்பு பிடிக்கும் முன்னு கடன் வாங்கி செஞ்சீக, கடங்காரனா பிறந்த என்ன பார்த்து பார்த்து நொந்தீக. அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க எம் புள்ளையா பிறக்கணும், உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க எம் புள்ளையா பிறக்கணும், உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். புது சேலை வாங்கி வந்த உன்னை போதச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் ஒழிக்க, எங்க போய் தேடுவேன் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனை எரிஞ்சது, அந்தவனை என்று அப்புறம் அர்த்தமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவன நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலோ கலகலன்னு சிரிச்ச கண்டாங்கி சேலையில என் கண்ணீரை தொடச்ச. ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா. எத்தனை பிறவியோ இனியே ஓ முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவேன் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க. கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்ச, கலங்கிடுவாம் பிள்ளையின்னா சாவ கூட மறைச்ச. கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்ச, கலங்கிடுவாம் பிள்ளையின்னா சாவ கூட மறைச்ச. திருநீர் பூசினக்கை திருநீரானதோ, திருநீர் பூசினக்கை திருநீரானதோ, திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கு போனதோ. என்ன போல பாவியாரோ இங்க வந்து பொறக்கல, என்ன போல பாவியாரோ இங்க வந்து பொறக்கல, கொள்ளி வைக்கும் கொடுப்பினையும் எனக்கு இங்க கிடைக்கல. ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும், ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுள்ளப்போ அம்மானு தான் அழட்டும். ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும், கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தான் அழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தான் அழட்டும். ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும். ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரு எனக்காரோ யாரு என் தெய்வமே இது பொய் தூக்கமா நான் தூங்கவே இனி நாளாகுமா ஆராரிரோ பாடியதாரோ கருது பொறுக்கி வந்து சாதம் வடிச்சு தந்து பசியே தெரியாம நான் வளர்த்ததும் எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டிலே எந்தாயி அவளை போர் யாரு இந்த ஊரிலே தியாகி யாரு தியாகி யாரு நில்ல போடா தாயின் கால வணங்கி கும்பிட்டு வாடா அவதான் கோயில் அவதான் உலகம் பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ள மனசு எவ்வளவு வகைகள் தான் மரமோ கொடியோ தண்ணி மட்டும் ஒன்னேதான் பலவித மரங்கள் என்ன மரத்துல பழங்கள் என்ன நிறத்தில் ருசியில் ஒவ்வொன்னும் வேறதான் பழமாய் பழுத்ததா மிளகாய் இனிக்குமா காயாய் இருப்பதா கொய்யா கசக்குமா நல்ல வயத்தில் பிறந்தா நல்லவனே தாண்டா கெட்டது செய்ய மாட்டான் வல்லவனே தாண்டா அவனே மனிதன் அதை நீ உணரு பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ள மனசு பித்தத்திலும் பித்தமடா தெய்வம் அது தாய்க்கும் கீழதா I love you, mommy. Love you so much. பார்க்கும் அழகே, உன்னை உன்னை கொஞ்சி தீர்க்கவா, எந்தன் கையில் நின்று நீ குழந்தை போல போல